ஸ்ரீமாதவான்மயசுதாம்புதிபூர்ணச்சந்திரம் ஸ்ரீநிவாசகுருவர்யகிருபார்த்தசக்ரம் ஸ்ரீநவ்யரங்கயதிவர்யகிருதாத்மரக்ஷம் வந்தே சதாவரதலக்ஷ்மணதேசிகேந்திரம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜயதிகிருபயாரங்கிணீநஸ்தபாரம் தத்சம்ப்ராப்தகமாந்தத்விதயமனுகணம் சிஷ்டதா பூர்ணமத்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமனகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சிரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேர்ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஞானவர்த்திம். ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ஜீவனம் ஜகதாம் ஜீயாத் கிமப்யபதக ஸ்பிருஹம் ஸ்வதந்த்ரம் சர்வதந்த்ரேஷு வேங்கடேஷாஹ்வயம் மஹஃ. பிரணாமம் லக்ஷ்மண முனிஹி ப்ரதிஹிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ் ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். அஸ்மத் குரு பரம்பராயை நமஹ. பாதுகா தேவிக்கு கிரீடம் எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன் தான். அதனாலே அவள் அந்த பாதுகா தேவியானவள் மிக்க மகிமையுடையவள் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சாதிச்சார். அதுக்கு மேல விதயம் பிரதியந்திரங்கபர்த்து அதிசித் காஞ்சன பாதுகே சரண்யம் அபயான்விதமக்ரிமம் கரம் வா பவதீசேகரிதம் பதாம்புஜம் வா. அதாவது சுவாமி தேசிகன் பாதுகைகளை வேற ஒரு வியூல பார்க்கிறார். ஹே காஞ்சன பாதுகே, வாராய் தங்கமயமான பாதுகைகளே, கதீஷித்து சில புண்ணியசாலிகள் அபயான்விதம் அபயமுத்திரையோடு இருக்கிறதான அக்ரிமம் முன் வந்திருப்பதுமான கரம் வா எம்பெருமானுடைய அந்த திருக்கை என்ன, பவதி ஒன்னாலே சேகரிதம் தலைக்கு பூஷணமாக அலங்காரமாக பண்ணப்பட்டிருக்கிறதான பதாம்புஜம் வா தாமரை பூ போலே இருக்கிறதான அந்த திருப்பாதங்களான திருவடி என்ன, இதயம் இந்த ரெண்டையும் ஷரண்யம் காப்பாற்றுவதற்காக பிரதயந்தி உன்னை நம்புகிறார்கள். ஹே பாதுகையே, சில மகான்கள் பாதுகா தேவியான உன்னாலே வகிக்கப்பட்ட பெருமாள் திருவடியையும் அவன் அஞ்சேல் பயப்படாதே என்று காட்டுகிறதான வலது திருக்கையையும் சேவித்து நமக்கு கட்டாயம் நல்ல கதி இந்த பாதுகைகள் செய்து கொடுக்கும் என்று கவலை இல்லாம பெருமாள சேட்சத்துக்கு அப்புறம் போறார். மகா புண்ணியசாலிகளான ஆழ்வார் ஆச்சாரியர்கள் கடாட்சம் பெற்றாலே நம்மை பெருமாள் அவசியம் தன்னுடைய ஸ்தானமான ஸ்ரீவைகுண்டத்துக்கு அழைச்சிண்டு போவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நம்புறவா ஆச்சாரியால ரொம்ப போற்றி புகழ்ந்து அவளை சார்ந்து அவர்களை எப்பொழுதும் ஆதரித்தே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் பாதுகையை மாத்திரம் அனுபவிச்சுண்டு வந்த சுவாமி தேசிகன் இப்போ பாதுகையோடு அந்த எம்பெருமான் திருவடியையும் சேர்த்து ரெண்டையும் இணைச்சு ஒரு விதமாக அனுபவிக்கிறார். ரங்கநாதன் அபயமுத்திரையை காட்டுகிறாராம். அது சரணாகிறதற்கு ஆறுதல் அளிப்பதைப் போலே நம்பிக்கை அளிப்பதைப் போலே இருக்கிறது அப்படின்னு. இந்த அபயமுத்திரைங்கிறதுக்கு இது திருக்குடம் ஆண்டவன் இந்த ஸ்லோகம் சொல்லும்போது ஒரு கதை சொல்லுவார். இந்த அபயமுத்திரைங்கிறது டாட்டா காட்டுற மாதிரியாம். அது எப்படின்னாக்க, இப்போ பாவம் இவனோ சம்மர் லீவ் விட்டாச்சு, மச்சினி பாம்பேல இருக்கா, அவ ஒரு மாசம் லீவ் இருக்க குழந்தைகளுக்கு, அதனால நான் வந்து உங்க அத்துல வந்து ஒரு பத்து நாள் தங்குறேன்னா, அந்த குழந்தைகளோ வாழ் ஒண்ணுதான் இல்லை அதுகளுக்கு, அந்த மாதிரியானது வந்தா போய் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் அழிச்சுட்டு வந்தார். பாவம் வந்தா இந்த லூட்டி அடிக்கிறது, எத்தா போட்டாலும் உடைக்கிறது, எத்தனை வாங்கினாலும் ஒன்றும் போறல்ல, அப்படி தீனி திங்கிறதுக வந்து என்ன பண்றதுன்னே புரியல இவருக்கு. அப்புறம் சரி பாம்பேக்கு போறதுன்னா அவ்வளவு ஈஸியா டிக்கெட் எல்லாம் இப்ப கிடைக்கிறது இல்ல, சம்மர் வேற, அதனால அத எப்ப முன்னாடியே ஊருக்கு போறத பிளான் பண்ணிக்கணும் அப்படின்னு அவளுக்கு சொல்ற மாதிரி சொல்லி தானே அந்த டிக்கெட்டை புக்கும் பண்ற. எது எர்லியஸ்டா அவைலபிளோ அதை பண்ணி இதுக்கு தான் இருக்கு, இதுக்கு பின்னால இருக்கிறதுல இல்லைன்னு ஒரு பொய்ய சொல்லிங்க. அவளுக்கு அன்னைக்கு டிக்கெட்டை பாம்பேக்கு புக் பண்ணார். ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு அவளை ட்ரெயினிங் ஏற்றி விட்டார். ஏற்றி விட்டுட்டு அந்த ட்ரெயின் கிளம்புற வரைக்கும் ஜன்னல் கம்பியை விட்டுன்னு பேசின்னு நின்னார். அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்லோவா மூவ் ஆச்சு. இவரும் அந்த கம்பியை விட்டுட்டே ஸ்லோவா மூவ் ஆகிறார். அந்த ட்ரெயினுடைய இதுக்கு கொஞ்சம் ஸ்பீடு அது எடுக்க ஆரம்பிச்ச உடனே கையை விட்டுட்டு அந்த டாட்டா காட்டிகிட்டே இருக்கார். அது என்ன அர்த்தம், அந்த டாட்டா அபயமுத்திரைக்கு என்ன அர்த்தம், எம்பெருமான் காட்டுறதுக்கு நான் இருக்கேன் நீ கவலைப்படாத உன்னை நான் காப்பாத்துறேன்னு அர்த்தமா, நாம காட்டுற டாட்டா இருக்க அது என்ன அர்த்தம்னா, வந்து சம்மர் லீவ்ல ஒரு மாசம் என்ன நீ பண்ணின பாடு போறோம், இன்னுமே வராதே வராதே வராதேன்னு கை காட்டுறான். அவன் ஏன் ட்ரெயின் நன்னா மூவார வரைக்கும் இருந்தான்னா எங்கேயா திரும்பி வந்துட போறாளோன்னு பயமா, அதனால அந்த ட்ரெயின் நகர்ந்து அது ஸ்பீட் எடுத்து போற வரைக்கும் இவனும் அவ பார்த்து டாட்டா காட்டுறானா, மாதிரி இன்னுமே வராதே வராதேன்னு, என்னை படுத்துனது போறோம் இன்னுமே வராதேன்னு எப்படி காட்டுறானோ அதே மாதிரி ரங்கநாதனும் தன்னுடைய அபயமுத்திரைய காட்டுறாராம். என்னன்னா இத சுவாமி தேசிகன் நியாச திலகம்ங்கிறதான தன்னுடைய ஸ்தோத்திர கிரந்தத்தில் இரண்டாவது ஸ்லோகமா, பிராய பிரபதனே பும்சாம் பௌன புண்ணியன் நிவாரயன் ஹஸ்தஹா ஸ்ரீரங்கபர்த்துர்மாம் அவ்யாத் அபயமுத்ரிதான். அதாவது நீ ஏற்கனவே எங்கிட்ட ஒரு தரம் சரணாகதி பண்ணிவிட்ட, அதனால நீ சரணாகதி பண்ணத்துக்காக உனக்கு மோட்சத்தையும் கொடுத்துட்டு எங்கிட்ட இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுவும் போராதுன்னு என்னையும் உனக்கு கொடுத்துட்டேன். இப்போ நீ ரெண்டாம் தரம் எங்கேயாவது எனக்கு உங்ககிட்ட சரணாகதி பண்ணிவிட்டுனா உனக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட ஒண்ணுமில்லை, அதனால நீ சரணாகதி ரெண்டாம் தரம் பண்ணாதே பண்ணாதே அப்படின்னு அந்த அபயமுத்திரையை காட்டுற மாதிரி இருக்குன்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமான ஒரு கல்பனா சக்தியோட சொல்றார். அந்த மாதிரி பெருமாளுடைய தங்கமயமான ஏ பாதுகைகளே, நீங்கள் பெருமாள் திருவடிக்கு எதுவும் தொந்தரவு வரப்படாது கேடு வரப்படாதுன்னு காப்பாத்துறேன். பெருமாளுடைய கால் அவனுடைய பாதங்களிலே கல்லு முள்ளு இதெல்லாம் குத்தாமல் காப்பாத்துறது எது, இந்த பாதுகள் தானே. அப்போ நீ எம்பெருமானுடைய பாதங்களுக்கு கேடு வராமல் அபயம் தருபவள். எம்பெருமான் தன்னை சேவிக்கிறவாளுக்கு அபயம் கொடுக்கிறான், அது சரணாகதற்கு கூறுகிற ஆறுதல் மாதிரி இருக்கு. ஆனா நீ அவனுடைய கால்களையே ரொம்ப ரட்சணம் பண்ற ரட்சிக்கிற, அவனுக்கு கேடு வராமல் அவனுக்கே அபயம் கொடுத்து அந்த எம்பெருமானியே காப்பாத்துற. பெருமாள் பக்தி கிரீதோ ஜனார்தனஹான்னு சொல்வான். அந்த மாதிரி அவன் பக்தி பண்ணம்னா அவனை வாங்கி கொள்ளாமா, பக்தி பண்ணி அவன் வாங்கப்படத்தக்கவன்கிறதான தான் இதுல இருந்து. பக்தனிடத்திலேயே தன்னையே கொடுப்பவன் எதுக்கு, அவன் பண்ற பக்திங்கிறதான விலைக்கு. பெருமாளை என்னடா கொடுத்து என்ன விலை கொடுத்து வாங்கலாம் அப்படின்னா, பெருமாளுக்கு எல்லோ லோகத்துல எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கணும், இந்த பெருமாளுக்கு என்னடா விலைன்னா பக்திங்கிறது தான் நாம பெருமாளை வாங்கிக்கிறதுக்காக கொடுக்கறதான விலை. இது கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் ஆக்சுவல் சொல்றான் அந்த வில்விழவுக்காக. அக்ரூர ஆஹா நமக்கு என்ன பாக்யம் என்ன பாக்யம் கிருஷ்ணனையும் பலராமனையும் விஷ்ணு போறதுக்குன்னு அக்ரூரர் வந்து சேவிக்கிறார். ரொம்ப பிரீத்தியோட அன்போட அந்த அக்ரூரர் தூக்கி பகவான் ஆறுதல் வார்த்தை சொல்றான். தானே குனிந்து தூக்கி விடுவது அந்த எம்பெருமானுடைய ஒரு மகத்தான பண்பு. யாருக்கு அந்த எம்பெருமான் அப்படி பண்ணுவான்னு கேட்டா, சுகிருதம் பண்ணவாளுக்கு மட்டும்தான் பண்ணுவான். யார் சுகிருதம் பண்ணுவாள்னா, ஆச்சாரியிடத்திலே எவனுக்கு பிரதிபத்தி ஜாஸ்தியா இருக்கோ அப்படிப்பட்டவா சுகிருதம் பண்ணவாளா நினைச்சுண்டு. அப்படி ஆச்சாரியாளுக்கு யாரு அனவர்தம் நித்திய கைங்கரியம் பண்றாளோ, ஆச்சாரியிடத்தில் யார் அபரிமிதமான பக்தி வச்சிருக்காளோ அவளை பகவான் அப்படி கீழே குனிஞ்சு கையை தூக்கி விடுவானோ. அப்போ நமக்கு ரக்ஷணம் பகவானிடத்திலிருந்து நிச்சயம் உண்டுன்னு காட்டுறதுக்காக அவன் அபயமுத்திரையை காமிச்சிருக்கான். ஆனா இந்த முத்திரையின் மூலமாக அபயமுத்திரையின் மூலமாக நம்பிக்கையிலே நமக்கு ஏற்படணுங்கிற அவசியம் இல்லாமல் கூட அவன் கட்டாயம் நம்மளை ரட்சிக்கிறான். எப்படின்னு கேட்டாக்க, திருவடி பாதுக ரெண்டும் இணைஞ்சிருக்கான். பெருமாள் பிராட்டியோடு எப்பொழுதும் இணைந்து நமக்கு உதவுவதைப் போலே பாதுகையோடு அந்த எம்பெருமானுடைய திருவடி எப்பொழுதும் சேர்ந்திருக்கு. பிராட்டி போலே அந்த பாதிரிகளும் இருக்கு. அது கனகமயமானது, பொன்மயமான பாதிரிகள். அப்போ அதிலே எம்பெருமான் திருவடி. இப்போ அபயமுத்திரைய பகவான் காட்டும்போது அது எதை பண்றதோ அதே வேளைய பாதுகாதேவி சகிதமான திருவடி பண்றது அப்படின்றார் இந்த ஸ்லோகத்தில். எம்பெருமான் கவலைப்படாத, உன்னை நான் காப்பாத்துறேன்னு அபயமுத்திரை காட்டுறானோ, அதை காட்டிலும் அதிகமான ரட்சணத்தை இந்த பாதுகைகளானது நமக்கு கொடுக்கிறது என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான தாத்பரியம். திருப்பாதுகை மாலையில கேசவாச்சார சுவாமி பூளவாதனில் இத்தனீகள் வினையோடு அவையானடையும் ஒரு தன்னிறை உள்ளமதே என்று நடந்தறியும் தாவளவின் மணி பாதுக நின்வயமானடைதான் செலுமால் சீவர்கள் ஏழையர் செல்கதி நின்வயம் என்றது கைமுதலாம். கைமுதல் கைமுதல்ங்கிறத நம்ம ஆக்கிஞ்சன்யம் சொல்றோமோ, அப்போ இந்த கைமுதல் இல்லை நமக்கு. நமக்கு கைமுதல் இல்லாத நமக்கு எது கைமுதலா இருக்குன்னா பாதுகைகள் இருக்கு. தாவளவின் மணி பாதுக நின்வயமா நடைதான் செல்லுமா சீவர்கள் ஏழையர் செல்கதி நின்வயம் என்றது. அப்போ நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதேன்னு அந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் யாரெல்லாம் ரங்கநாதனுடைய அந்த திருவடியை சேவிக்கிறாளோ பாதுகையை சேவிக்கிறாளோ அவளுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதான். இது நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போறது என் பொறுப்பு அப்படின்னு. அது இந்த கைமுதல் அற்றவனிடத்திலும் கூட தான் கைமுதலாக இருந்து அவனுக்கு ஒரு பேரு உபகாரத்தை பண்றது இந்த பாதுகேன்னு சொல்லி இந்த 39வது ஸ்லோகமா அத தலக்கற்றார். கவிதார்ய சம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.